ஒரு வடிவேலும் குறமகள் மாதும் பழனியம்பதியில் கண்டோ இந்திரன் மகளை சென்னியில் வைத்து காவடிகள் ஏந்தி வந்தோ. காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு. வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு. வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு. முருகையா தந்தையா துணையாய் தோன்றும் வேலையா. முருகையா தந்தையா துணையாய் தோன்றும் வேலையா. அறுபடை வீடும் சொத்தாகும் ஆண்டி என்பது பேராகும். காவடி ஏந்தும் நெஞ்சம் எல்லாம் முருகன் வாழும் ஊராகும். தேகம் அவனது பேராகும். வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. பால்குடம் ஏந்தி காவி உடையோடு வருபவர் கோடி. சேவர் காவடி முருகையா அங்கு பரவ காவடி தந்தையா. சேவர் காவடி முருகையா அங்கு பரவ காவடி தந்தையா. பழனி மலைக்கும் சுவாமி மலைக்கும் காவடி எடுப்போம் தந்தையா. திருப்பரன் குன்றில் திருமண கோலம் காணக்கண் கோடி வேண்டுமையா. வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. கடலலை கொஞ்சும் திருச்செந்தூரில் விஸ்வரூபமே வேலையா. பழமுதி சோலை அறுவடை வீடும் புண்ணிய தரிசனம் முருகையா. திருநீர் அணிந்து வரும்போது நெஞ்சில் நிம்மதி பிறக்குது தந்தையா. உகனே சிவனார் மகனே உன்னை பாட பாட சுகமாகுதையா. வேல் முருகா அரோகரா அரோகரா வேல் முருகா. சரவண குளமும் தாங்கி வந்த கர்ப்பம் இன்று பன்னீர் தோளும் நீரும் அணிந்து ஜொலிக்குது ஆறுமுகம். மாங்கனி கோபம் பழனி மலை மேல் முன் முடிந்ததையா, காவடி ஆட்டம் அந்த மலை மேல் பிறந்ததையா. வேல் வேல் முருகா பாவா முருகா, வேல் வேல் என்றால் வேலும் மயிலும் துணையாய் தோன்றிடுமே. பாவா முருகா என்றால் தெய்வம் ஓடோடி வந்திடுமே, குலம் வாழ செய்திடுமே. முருகையா தந்தையா துணையாய் தோன்றும் வேலையா, சன்னதியே நாளும் கூட்டம் பெருகிடுதே. பால் கூடம் ஏந்தி வருவோக்கெல்லாம் வாழும் வாழ்வில் நிம்மதியே, இனி பாடுவதெல்லாம் அவன் புகழே. வேலுண்டு மயிலுண்டு காவலையா, வேறென்ன வேண்டும் என் வேலையா. எம் குல தெய்வமே கார்த்திகேயா, வண்ணமயில் மேலேறிவுடன் வாருமையா, வாருமையா, வாருமையா. காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தால் வேல் முருகா அரோகரா, அரோகரா வேல் முருகா. காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தால் வேல் முருகா அரோகரா, அரோகரா வேல் முருகா. காவடி ஏந்து பழனி மலைக்கு நாலடி நடந்தால் பலனும் இருக்கு. முருகையா தந்தையா துணையாய் தோன்றும் வேலையா, முருகா முருகா அரோகரா, முருகா முருகா அரோகரா, கார்த்திகேயா அரோகரா, கார்த்திகேயா அரோகரா, முருகா முருகா அரோகரா, சிவனார் மகனே அரோகரா, தேவே முருகா அரோகரா, தேவர் போனே அரோகரா, வெற்றிவேல் முருகா அரோகரா, வேல்வேல் முருகா அரோகரா, வெற்றிவேல் முருகா அரோகரா.